ஹோலி ஹோலி ஹோலி சுபலாலி லாலி லாலி லாலி லாலி லாலி கதை சொன்னாள் காதல் தோழி சொல்ல சொல்ல தேனாய் பாய்ந்தது உள்ளம் ரெண்டும் தானாய் சேர்ந்தது சொல்ல சொல்ல தேனாய் பாய்ந்தது உள்ளம் ரெண்டும் தானாய் சேர்ந்தது பூவாக முத்து முத்து மாலைகள் புன்னகையில் பார்த்தேன் அள்ளி அள்ளி சேர்த்தேன் ஒட்டி ஒட்டி உறவாட கட்டி கட்டி கலந்தாட முத்தமெனும் பூந்தேன் கொட்டி கொட்டி கொடுத்தேன் சிந்தாமலே ஏந்திய சிந்தாமணி கையோடு நான் வாங்கிய செம்மாங்கனி ஹோலி ஹோலி சுபலாலி லாலி லாலி லாலி லாலி லாலி கதை சொன்னாள் காதல் தோழி மேலே ஒரு வெள்ளி பனி மாடம் அடிராதே ராதே நான்